ಕುಲನಂದನ ಕಲ್ಪವಲ್ಲಿ ಶ್ರೀರಂಗರಾಜ ಹರಿಚಂದನ ಯೋಗ ದೃಶ್ಯಾಂ ಸಾಕ್ಷಾಕ್ಷಮಾಂ ಕರುಣಯಾ ಕಮಲಾನಿವಾನ್ಯಾಂ ಗೋದಾಮನನ್ಯ ಶರಣ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೆ ನೀಳಾದುಂಗಸ್ತನಗಿರಿತಟೀ ಸುಪ್ತಮುದ್ಭೋತ್ಯ ಕೃಷ್ಣಂ ಪಾರಾಟ್ಯಂ ಸಂಸ್ಕೃತಿಶತಶಿರಸಿದ್ಧಮಧ್ಯಾಪಯಂತಿ ಶೋಚಿಷ್ಟಾಯಾಂ ಸೃಜನಿಗಳಿತಂ ಯಾಫಲಾತ್ಕೃತ್ಯ ಭುಂಕ್ತೆ ಗೋದಾ ತಸ್ಮೈ ನಮ ಇದಮಿದಂ ಭೂಯ ಏವಾಸ್ತು ಭೂಯಃ ಅಸ್ಮದ್ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. மனத்து கினியானை என்று சென்ற பாசுரத்திலே ஸ்ரீ ராமவிருத்தாந்தத்தை அண்டை வீட்டிலே இவர்கள் பாடியதை கேட்ட இந்த வீட்டின் உள்ளிருக்கும் பெண் இங்கு ராமவிருத்தாந்தம் சொன்னாருண்டோ என்று கேட்க, இவர்கள் வெளியில் இருப்பவர்கள் ராமவிருத்தாந்தமும் சொன்னோம், கிருஷ்ண விருத்தாந்தமும் சொன்னோம், ஸ்ரீமத் ராமாயணமும் சொன்னோம், மகாபாரதமும் சொன்னோம், ஸ்ரீ பாஞ்சராத்திர சாஸ்திரமும் எங்களுக்கு தெரியும், அதையும் சொன்னோம், அதெல்லாம் கிடக்கட்டும், நீ எழுந்து முதல்ல வெளியில வான்னு இந்த உள்ளிருக்கும் தோழியை எழுப்புவதாக இந்த 13வது பாசுரமான புள்ளின் வாய் கீண்டானை என்ற பாசுரம் அமைகிறது. புள்ளின் வாய் கீண்டானை பறவையின் உருக்கொண்டு பகாசுரன் என்ற ஒரு அரக்கன் வந்தான், ஒரு அசுரன் வந்தான். அந்த அசுரனுடைய வாய கிழிச்சு அவனை சம்ஹாரம் பண்ணார் கிருஷ்ணர். அந்த விருத்தாந்தத்தை இங்கே சொல்றார். புள்ளின் வாய் கீண்டானை பள்ளத்தில் மேயும் பறவை உருக்கொண்டு கள்ளசுரன் உருவானைத்தான் கண்டு புள்ளிதுவென்னு பொது கோவாய் கீண்டிட்ட பிள்ளையை வந்து குழல்வாராய காக்காய் தேய்முலை உண்டான் குழல்வாராய காக்காய்னு பெரியாழ்வாரும் தன்னுடைய 2வது திருமொழியிலே அத்தி அற்புதமா சாதிக்கிறார். உடனே உள்ள இருக்கிற அந்த தோழி கேட்கிறா, பக்கத்து வீட்டுல ராமவிருத்தாந்தன் சொன்னேன், இங்க என் வீட்டுல வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியுற கிருஷ்ண விருத்தாந்தன் சொல்றேடான்னு சொன்னா. இத கேட்ட உடனே இவ ஆரம்பிச்சா, பொல்லார கனை கிள்ளி கிளைந்தானை கீர்த்திமை பாடி போய். அந்த பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானே கீர்த்திமை பாடி போயினா, பொல்லாந்துகளுக்கெல்லாம் ஒரே உறைவிடமாக திகழ்ந்த அந்த ராவணனை, சரி பொல்லாந்துகளுக்கெல்லாம் அவன் உறைவிடமா இருக்கட்டும், அதனால நமக்கு என்னன்னா நம்ம சீதா பிராட்டி அபகாரம் பண்ணானே, அதனால திருக்குறுந்தாண்டகத்துல இத அத்தி அற்புதமா கலியன் அனுபவிக்கிறார். முன்போலாயிராவணன் தன் முதுமளிரங்கை வேவித்து அன்பினால் அனுமன் வந்து ஆங்கு அடியினை பணிய நின்னார்க்கு என்பலா உருகி உக்கிட்டு என்னுடைய நெஞ்சமென்னும் அன்பினால் ஞான நீர் கொண்டு ஆட்டுவன் அடிய நேனேன். இத நாம தினம் எம்பெருமானுக்கு திருமஞ்சனம் பண்ணும் போதும் இந்த நீராட்ட பாசுரமா சேவிக்கிறோம். அரக்கன்னு சொன்னாலே அவன் பொல்லாதவன் தானே, பொல்லாதவன் பொல்லாங்கத்தானே பண்ணுவான், இதுல என்ன பெரிய உண்மை இருக்கு? இதை ஏன் பொல்லா அரக்கண்ண வெறும் அரக்கன்னு சொன்னாலே போறாதா? அது என்னத்துக்கு பொல்லா அரக்கண்ண? அரக்கன்னாலே துஷ்டம் தானே, பொல்லாதவன் தானே, அதனால பொல்லா அரக்கன்னு ஏன் சொல்லுவானேன்னு உள்ள இருக்கிறவ அவ கேட்கிறா. அது சொல்றா, அப்படி இல்ல, ராவணன் எம்பிரானையும் எம்பிராட்டியும் பிரித்ததான நிர்கிருணன், நிர்கிருணன்கிற பதத்துக்கு பொல்லாதவன் அர்த்தம். ஆனா பிராட்டி அந்த ராவணனை பார்த்து சொல்றா, அவன் பொல்லாதவன் மட்டுமில்ல மகா நீச்சனும் கூடன்னு. யதாதிருத்திய மாதங்கம் சசிஷ்டரோஹிதோ யதா ததா பிரவிதத்வயஸ்த்வம் நீச சமஸ்வசம்ப்ருதஹான்னு சுந்தரகாண்டத்துல ஒரு காட்டுல மதங்கொண்ட யானையும் குள்ள நெறியும் எப்படி வாசம் பண்றதோ அப்படி யானை போன்ற என் பர்த்தா ராமன் இருக்கான், நீ எப்படி இருக்கேன்னா அந்த குள்ள நெறிய போல பொல்லாதவனா இருக்கேன்னா. ஆனா அரக்கனுடைய பொல்லாத்தனம் அரக்கனாக இருந்தும் அவனிடத்துல பொல்லாத்தனம் கொஞ்சம் கூட இல்லாதவன் உண்டா அதனால எல்லா அரக்கர்களும் பொல்லாதவர்கள் தான் இல்ல அப்படி சொல்ல முடியாது. அதே ராவணனுக்கு தம்பி விபீஷ்ணன் தொடர்ந்தான். அந்த விபீஷ்ணன் அரக்கனா இருந்தாலும் அவனுக்கு அந்த அரக்க குணம் கொஞ்சம் கூட இல்லையே. அவன் நல்ல தர்மாத்மாவாச்சு அப்படின்னு திரும்பவும் அந்த ராமாயண ஸ்லோகத்தை பாடுற. விபீஷணஸ்து தர்மாத்மா நதுராட்சதசேஷ்டிதான்னு வால்மீகி சொல்றது சொல்றா. விபீஷ்ணன் தர்மாத்மா, அவனுக்கு ராட்சசர்களுக்கு உண்டான சேஷ்டிதங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு. கிள்ளிக்களைந்தானை விளையாட்டா அப்படியே அவனை நசிப்பித்தானா ராமன். அத சொல்றாங்க. அசுரர் குலம்னு ஒரு செடின்னு வச்சுக்கோ, அந்த செடியில இந்த பொல்லாதவனான ராவணங்கிற இலை, அது ஒரு நோவுபட்ட இலை, அதை கிள்ளி போட்டு விபீஷ்ணனுங்கிறதான ஒரு நல்ல இலைய அத உரமூட்டி வளர்த்தாராம் ராமர். அத சொல்ற திருநெடுந்தாண்டகத்திலேயும் நம் கலியன் கல்லெடுத்து கல்மாரி காத்தாய் என்னும் காமரும் பூங்கச்சி ஊரகத்தாய் என்னும் வில்லிருத்து மெல்லியதோள் தோய்ந்தாய் என்னும் வெக்கனை மேல் துயிலர்ந்த வேந்தே என்னும் மல்லடத்த மல்லரை அட்டாய் என்னும் மா கீண்ட என் மைந்தாய் என்னும் சொல்லெடுத்து தங்கிலியை சொல்லே என்று துணைமுலை மேல் துடிசோரச் சோர்கின்றாளேன்னு. அங்கே அந்த ராவணனை ராமன் எப்படி சம்ஹாரம் பண்ணாங்கிறத அத்தி அற்புதமா கலியன் காட்டுறார். சுவாமி தேசிகன் கலியனுடைய கொண்ட கருத்துடையோன் வாழியேன்னு சொல்றோமோனோ அந்த மாதிரி அதே கருத்துல அதே இதுல சொல்றார். உத்தபமர்த்ததளம் அமைத்ததோர் எழித்தனு வைத்தகணையால் அத்திர அரக்கண்முடி பத்தும் ஒரு கொத்தென உதித்த திரலோன் மத்துரு மிகுத்ததை முத்தவனை வைத்ததுனு மத்தனிடமாம் அத்திகிரி பத்தர்வினை தொத்தர அறுக்கு மணி அத்திகிரியேன்னு. அந்த ஒரு மாங்காய் கொத்த கல்லால் அடிச்சு கீழே வீழ்த்துவா வருவோம், அந்த மாதிரி ஒரே பானத்தினால அந்த ராவணனுடைய பத்து தலையும் ஒரே கொத்த உதிர்த்தானா. உத்தவ உமர்த்தலம் அமைத்தது ஓர் எழித்தணுவில் உயித்த கணையால் அத்திர அரக்கன் முடி பத்தும் ஒரு கொத்தென உதித்த திரளோன்னு சுவாமி தேசியின் ரகசியத்திலே சார்த்த சாதிக்கிறது ரொம்ப ரசிக்கத்தக்கது. கீர்த்திமை பாடி போய் வீரச் செயல்களை பாடிக்கொண்டு சென்று, அதாவது ராவணனை இன்று போய் நாளை வா என்று சொல்றேன், ஸ்ரீ ராமபிரானுடைய பராக்கிரமத்தை பாடி போனார்களாம். சத்ரோ பிரக்யாத வீரியஸ்ய ரஞ்சனீயஸ்ய விக்ரமைஹி பஸ்யதோ யுக்தலுப்தோகம் சகா புருஷஸ்த்வயான். அப்போ இந்த ராவணன் ராமனுடைய வீரத்துக்கு இலக்கானான், ராவணன் ராமனுடைய வீரத்தை புகழறான் அதுக்கு இலக்கானான், சூர்பனக ராமனுடைய வடிவ அழகுக்கு இலக்கானாள், விபீஷணன் ராமனுடைய சீலத்திற்கு இலக்கானான். இப்படி அந்த சகோதர சகோதரிகளுக்குள்ளே ஒரே ராமன், அந்த ராமனிடத்தினுடைய வீரத்துக்கு அந்த ராவணன் தோத்து போனான், அவனுடைய வடிவ அழகுக்கு சூர்பனக தோத்து போனான், அவனுடைய நல்ல ஒழுக்கம் சீலத்துக்கு விபீஷணன் தோத்து போனான். இப்படி அந்த ராமனுடைய கீர்த்திமைகளை எல்லாம் பாடி போய் நாம சங்கீர்த்தனம் பண்ணி, அது எப்படி இருக்குன்னா, கச்சதாம் தூரமத்வானம் திருஷ்ணாமூச்சதசேதசாம் பாதேயம் புண்டரீ காக்ஷ நாம சங்கீர்த்தனாமிருதம்னு கருட புராணத்துல ஒரு ஸ்லோகம் வரும். அதாவது மரணமடைந்ததான இந்த ஜீவாத்மா இருக்கானே, வைகுண்டம் போற ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மா வைகுண்டம் போற போது ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணணுமோ, அப்போ பசி தாகம் மயக்கம் அதெல்லாம் அவனுக்கு வந்துடுறது. அப்போ அவனுக்கு அந்த தாமரை போன்ற கண்ணுடைய எம்பெருமானுடைய திருநாம சங்கீர்த்தனம், அந்த அவனுடைய நாமதேயங்களை சொல்றதுக்கே அது அமிர்தமான கட்டுச்சோத்து மூட்டையாறதுன்றார். இப்போ தூரதேசம் போறவாளுக்கு அந்த காலத்துலதான் அந்த மாதிரி ஹோட்டல் கிடையாது, அப்படி இருந்தாலும் சாப்பிட மாட்டான், அது ஆச்சார நிமித்தத்தினால. அப்போ அவளுக்கு ஆற்றுலேருந்து ஏதோ இப்படி ஒரு திஜோனோ அது மாதிரி ஏதோ கட்டுதான் கட்டுன்னு போவா. அப்போ அது அவளுக்கு அந்த பசி தாகம்லாம் இல்லாதபடி அந்த கட்டு சோத்து மூட்டைய அது அந்த யுத்தமான வேலையில் சாப்பிட்ற வேலை வந்தா அங்கே ஏதோ ஒரு நீர்நிலைக்கு அருகில ஏதோ ஏரியோ குளமோ ஆறோ இருந்ததுன்னா அது கரையில் உக்காண்டு நிழல நன்னா சாப்பிட்டு கை கல்லாலமிட்டு அதுக்கப்புறம் மேற்கொண்டு பிரயாணத்தை தொடங்குவான். அப்படி இந்த பிரபன்னனான ஒரு ஆத்மா அவனுடைய தேக வியாமோகமான பிற்பாடு, அதாவது மரணமடைந்த பிற்பாடு, அவன் வைகுண்டம் போறான். வைகுண்டம் போகும்போது எத்தனையோ பிரதேசத்தை தாண்டி போன போனோம், அப்போ அவனுக்கு பசி தாகம் அப்படியே நடந்ததுனாலே ஏற்படும் சோர்வு இதெல்லாம் வரும். அப்போ அந்த தாமரை கண்ணனுடைய கண்ணுடைய எம்பெருமான் கப்பியாசம் புண்டரீகாட்சம்னு சொல்றதே அந்த மாதிரி திருக்கண்களையுடைய அந்த எம்பெருமானுடைய திருநாம சங்கீர்த்தனமானது அது ரொம்ப அப்படியே அமிர்தமயமான சாப்பிட்றதுக்கே ரொம்ப ருச்சிகரமான தித்திக்கிறதான கட்டுச்சோர் மூட்டை ஆறதுன்னு இந்த கருட புராணம் சொல்றது. நாம கூட நித்தியம் திருவாராதனத்தில் பகவானுடைய பலத்தை அவனுடைய வீரியத்தை அவனுடைய தேஜஸை நாமும் பிரதி தினமும் பாடுகிறோம். பகவானுடைய கைங்கரியமாக பகவானுடைய கர்மத்தை செய்கிறேன்னு அங்கே அவன்கிட்ட நாம சொல்லலையா? பகவதோ பலேன பகவதோ வீரியேன பகவத தேஜசா பகவத கர்மணா பகவத கர்ம கரிஷ்யாமீன். இது பாஞ்சராத்திரத்திலேந்து எடுத்ததான ஸ்லோகம். இது இப்படி நாம எம்பெருமானுடைய நாம சங்கீர்த்தனத்தை பண்றோம், அதனாலதான் பாடி போய். இதுல பாடுறதுலேயும் இன்னொரு அதி விலட்சணமான முறையில பாடுறார் திருநெடுந்தாண்டகத்துல திருமங்கை ஆழ்வார். அலம்புரிந்த நடந்தடக்கை அமரர் போதன் அஞ்சிரை பொழுதனிப்பாகண்ணவுணர்க்கென்னும் சலம்புரிந்தங்கருளில்லா தன்மையாளன் தானுகந்த ஊரெல்லாம் தந்தாழ்வாடி இளம்பறந்து வரும் கிருகை பெண்ணை ஈர்த்த நெடுவே அன்படு முத்த முந்த உந்தி புலம்பறந்து பொன் விளைக்கும் பொய்கை பூங்கோவலூர் தொழுதும் போது நெஞ்சேனர். அப்போ தந்தாழ்வாடியின் தானுகந்த ஊரெல்லாம் தந்தாழ்வாடி நிலம் பறந்து வரும் அந்த அழக அதி அற்புதமா பாடுற தந்தாழ்வாடியின் பிள்ளைகள் எல்லாரும் உன்னை தவிர ஏனைய எல்லா பெண் பிள்ளைகளும் பாவைக்களம் புக்கார். பாவைக்களம் பாவைக்களம்ங்கிறது எதுன்னா நோன்பு நோற்பதற்காக அந்த ஆய்ப்பாடி பெண்கள் எல்லாம் ஒரு ரகசியமான இடத்தை தேர்ந்தெடுத்து வச்சுண்டா. அந்த ரகசிய இடத்துக்கு பாவைக்களம்னு பேரு. கிருஷ்ணனுடன் கூடுவதற்கு பெரியோர்களுக்கு தெரியாமல் சங்கேதமாக பெண்கள் எல்லாரும் ரகசியமா தங்களுக்குன்னே தேர்ந்தெடுத்து வச்ச இடம் இந்த பாவைக்களம். ஒன்ன தவிர மற்ற எல்லா பெண்களும் பாவைக்களம் போயிட்டா அப்படின்னு சொல்றா. பாவைக்களம்ங்கிறதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னா இந்திராணி ரதியை நோர்க்கைக்கு பெண்கள் திரளும் இடத்தை பாவைக்களம்னு சொல்லுவார். அதுல இப்போ நெல் நிறைய குவிச்சு வச்சா அதை நெற்களம்னு சொல்றோம், சண்டை போடுற களத்தை போர்க்களம்னு சொல்றோம். அதுபோல இவர்கள் கிருஷ்ணனை கூடுமிடம் அந்த பாவைக்களமா. சரி, அவர்கள் பாலைகள், அதனால் விடிவு ஏது, அதனால நடுநிசி எது, விடியல் எதுன்னு அவளுக்கு தெரியல. அதனால ரொம்ப நாளைக்கு முன்னாலேயே குறித்த நேரத்துக்கு வெகு காலம் முன்பே அந்த பாவை களம் போயிட்டார். ஏன்னா கிருஷ்ணனை கூட வேணுங்கிற ஆசையினாலே போயிட்டார். அதனால உதயத்துக்கு இன்னும் நிறைய நாழி இருக்கு. நாம இப்போ அதை பத்தி ஒன்றும் இல்லை, இன்னும் விடியவே இல்லை, ஏன் வந்து இப்படி தொந்தரவு பண்றேன்னு அங்கே உள்ள இருக்கிறவ வெளியில இருக்கிறவளை பார்த்து கேட்டா. அதுக்கு சொல்றா, விடியலையா என்ன சொல்ற நீ? வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. பாரு, வெள்ளிங்கிற சுக்கிரன் உதிச்சுட்டான், வியாழங்கிற பிருகஸ்பதி மறைஞ்சு போயிட்டான் அப்படின்னு சொல்றாளாம். அவ உள்ளேந்து வந்து சொல்ற, பெரிய வானசாஸ்திர நிபுணர்கள் நீங்கள்லாம் சுக்கிரனையும் பிருகஸ்பதியும் கண்டீங்க, போங்கடி, இது என்ன ஒரு அடையாளமா அப்படின்னு கேட்கறாளாம். அதோடு மட்டும் இல்ல, ஒரு தூரத்துல மலை நின்னுதுன்னா அதோ பாரு, கருப்பா இருக்கா மலையும், கிருஷ்ணனும் கருப்பா இருக்கானா, நின்ன குந்தத்தை பார்த்து நெடுமாள் என்று சொன்னவர்களாயிற்றே நீங்கள்னு பரிகாசம் வேற பண்றா உள்ள இருக்கிற தொழிவாள. ஒன்னறிய திங்களை காட்டி ஒளிமணி வண்ணன் என்னே என்னும் நின்ன குன்னத்தினை நோக்கி நெடுமாலே வாவென்னு கூவும் நன்னு பெய்யும் மழைக்கானே நாரணன் வந்தான் என்னாலும் என்னினமையல்கள் செய்தார் என்னுடை கோமளத்தையேன்னு திருவாய்மொழி 4-ஆம் பத்தில் அத்தியற்புதமா நம்மாழ்வார் சாதிக்கிறார். ஒன்னிய திங்களை காட்டி, அந்த சந்திரனை காட்டி ஒளிமணி வண்ணான்னு சொல்லுவாளாம். அந்த தூரத்துல இருக்கிற மலையை, அந்த குன்றத்தை பார்த்து, குன்றுங்கிறது மலையை விட கொஞ்சம் சின்னது, அந்த நின்ன குன்றத்தை நோக்கி அதோ நிற்கிறாம்பார் நெடுமாலும்பாளாம், வா வான்னு அவனை கூப்பிடுவா, கூப்பிட வேற கூப்பிடுவாளாம். நின்ன குன்னத்தினை நோக்கி நெடுமாலே வாவென்னு கூவும், நல்லா மழை பிஞ்சுதுன்னு வச்சுங்கோ, கிருஷ்ணன் அத நாரணன் வந்துட்டான், பெருமாள் வந்துட்டான் பாளம், நன்னு பெய்யும் மழைகானில் நாரணன் வந்தானென்னாலும். சரி, இப்படி இவா அப்படியே மோகிச்சு கிடக்காளே, என்னுடைய கோமள கொழுந்து இப்படி இருக்காளேன்னு திருவாய்மொழியில நம்மாழ்வார் அங்கலாய்க்கிறார். சரி, நாங்க இத்தனை பேர் திரண்டு வந்தது அடையாளம் இல்லையா, நாங்கள் என்ன பைத்தியமா, விடியறதுக்கு முன்னால நாங்க என்னத்துக்கு வரப்போறோம். அதனால பிரிந்தார் திரளில் அந்த திரட்சியாவது நீங்கள் பிரிந்தால் அல்லவோ திரள்வதற்குன்னு கேட்டாலாம். நான் இவ்வளவு கூட்டமா நாங்க வந்திருக்கோமே, இதை பார்த்தும் உனக்கு மனசு இறங்கலையான்னு கேட்டா, நீங்க என்னைக்கு பிரிஞ்சிருக்கீங்க, இப்போ ஒன்னா தனியா வந்து கூடுறதுக்கு, எப்போதும் ஒன்னா சேர்ந்தே தானே இருக்கு, பிரிவே இல்லைன்னா அந்த சேர்த்து திரள் தானே இருக்கு, அப்போ அந்த திரள் தானே நீங்களும் இருப்பீர்னு அவ உள்ளே இருந்து பதில் சொல்றா. தேட்டருந்திரல் தேனினை தென்னரங்கனை திருமாதுவாள் வாட்டமில் வனமாலை மார்வனை வாழ்த்தி மால்கொள் சிந்தையராய் ஆட்டமேவிலமந்தழைத்து அயர் வெய்தும் மெய்யடியார்கள்தம் ஈட்டம் கண்டிடக் கூடுமேல் அது காணும் கண் பயனாவதே. நம்ம கண்ணுக்கு எது ஒரு பிரயோஜனம்னா, இந்த மெய்யடியார்தம் ஈட்டம் கண்டிடக் கூடுமேல், இந்த கண்ணானது அப்படி அந்த பாகவதோத்தமர்கள் ஒரு திரளாக இருக்கின்ற இடத்தை, அந்த பாகவதர்கள் இருப்பதை பார்த்தால் அதுதான் அந்த கண் படைத்த பயன்னு குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழியிலே சொல்லலையோ. தேராளும் வாழற கண்டென்னிலங்கை வெஞ்சமத்து பொன்னி வீழ தேராளும் சிலையதனால் ஒருகளைகள் போக்கு வித்தாயன்னு நாளும் தாராளும் வரை மார்பன் சஞ்சேரையன் பெருமான் உம்பராளும் பேராளன் பேரோதும் பெரியோரை ஒரு காலும் பிரிகிலேனே. நான் யார பிரியம கூடாதுன்னு ஆசைப்படுவேன் தெரியுமா? யார் எப்பொழுதும் எம்பெருமானுடைய நாம சங்கீர்த்தனத்தை சொல்லிண்டே இருக்காளோ அப்படிப்பட்ட பெரியவாட அந்த எம்பெருமான் திருநாமதேயத்தை தன் வாய்ப்படைத்த பயன்னு கருதி அந்த எம்பெருமான் திருநாமதேயங்களை சதாசர்வகாலம் உச்சரிச்சுட்டு இருக்காளே, அப்படிப்பட்ட பெரியவர்களை கண்டால் இவர்களை ஒரு காலும் பிரியக்கூடாதுன்னு அவரோட சேர்ந்திருப்பேன். இப்போ இந்த பேரோதத்துல ரெண்டு வகை. ஒன்னு இந்த கூலிக்கு மாறடி இருக்குன்னு சொல்லுவான் அந்த காலத்துல. அதாவது ஒரு இழை வீடுன்னா ஒரு செதுவீடான்னு வச்சுக்கோ, அங்க நிறைய ஆள் சேர்த்து அந்த கூலிக்கு மாறடிக்கிறதுன்னு ஒரு கூட்டம் இருக்கும். அது போய் ஒரு பாட்டு பாடி சொல்லி சொல்லி நீ இப்படி இருந்தியே போயிட்டியே அப்படி இருந்தியே போயிட்டியன்னு இல்லாதும் பொல்லாதுன்னு சொல்லி மாறடிச்சுட்டு. அந்த மாதிரி இல்லை, இங்கே இவா எப்படின்னா இந்த எம்பெருமான இத எந்த பிரயோஜனத்தையும் எதிர்பார்க்காத பாடுறவா. அந்த கூலிக்கு மாறடிக்கிறவா என்ன பண்ணுவா, அங்க அந்த எஜமானன் ஏதாவது அவளுக்கு காசு கொடுப்பான், அந்த காசுக்காக அவ பாடுறா. இங்க அப்படி இல்லை, எம்பெருமான் மேல உள்ள காதலாலே பக்தியினாலே இவர்கள் சதா சர்வகாலம் எம்பெருமான் திருநாமத்தை இந்த பெரியவர்கள் உச்சரிச்சிருக்காளாம். இத ரெண்டையும் ஒரு சேர பல்லாண்டில் காமிச்சார் அழகா. கூடாட்பட்டு நின்னீர்களை எங்கள் குழுவினில் புகுதலொட்டோம்னா, நீ வந்து நல்லவன வந்து மண்ணும் மனமும் கொள்மின்னா, எம்பெருமானுடைய கைங்கரியத்துக்கு வாங்கோ. ஏதோ அங்க போய் அந்த மண்ணு இருந்தா ஏதாவது ரெண்டு காசு கொடுப்பாளோ கோவில்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டவா, நான் கிட்ட கூட எங்க குழுவில் அவளோட சேர்க்க மாட்டோம், அவளை சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. கூடாட்பட்டு நின்னீர்களை எங்கள் குழுவில் புகுதலொட்டோம்னு சொல்றாரே பெரியாழ்வார் பல்லாண்டு. அதே மாதிரி பெரிய திருமொழியிலேயும் பேராளன் பேரோதும் பெரியோரை ஒரு காலும் பிரியிலேனேன்னு அந்த எம்பெருமானுடைய திருநாமதேயத்தை சதாசர்வகாலமும் தன் வாய்ப்படைத்த பயனாக கருதி உச்சரிச்சின்றிருக்காளே, அப்படிப்பட்ட பாகவதோத்தமர்களான பெரியோர்களை ஒரு காலம் நான் பிரிய மாட்டேன்னா, சரி பொழுது விடிஞ்சத்துக்கு வேற அடையாளம் சொல்லினா நான் இவாளை பிரிவேன் அவளை பிரிய மாட்டேன் ஏண்டி வெற்றி கதை பேசின்றிருக்கேன்றா உள்ள இருக்கிறவோ. அப்போ அது போல் சொல்றார், புள்ளும் சிலம்பி நகான் பாரு, பறவைகள்லாம் இறை தேட பொண்ணோட ஒண்ணு செதறி நாலா பக்கமும் போறது பாருன்னா, அவ உள்ள சொன்னா திரியக்குகள் விருத்தாந்தம் கொண்டோ கால் நீதி பண்ணுவதுன்னு கேட்டாளாம். அப்போ இவ மனசுல நினைச்சுக்கிண்டா, இவ போயும் போயும் ஒரு திரியக்கனுடைய ஒரு சஞ்சாரத்தை வச்சுக்கிண்டு கால நீதியை பண்ற அப்படின்னு வாயும் பதிலே சொல்லாத வாயம் உண்டு பேசாத இருந்தா. அதுக்கு வெளியில இருக்கிறவா கேக்குறா, என்ன நாங்க சொன்ன வார்த்தைக்கு நீ என்ன விபரீதமா சொல்லலாம்னு ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கியான்னு, எங்களெல்லாம் விட உனக்கு ரொம்ப அழகியான கண் இருக்குன்னு கிருஷ்ணன் சொன்னானே அதனால அதை நினைச்சுட்டு இருக்கியோ அப்படின்னு கேட்டாளாம். போதறி கண்ணினாய், போது போதுன்னா புஷ்பத்தை சொல்லும், அரின்னா மான், அப்போ போது அரி கண்ணினாய்னா அந்த புஷ்பத்தையும் மானையும் ஒத்ததான கண்களை உடையவளே அப்படின்னு சம்போதனம் பண்றா. சிரம் ஜீவதி ஹேஹி யதி மாசம் தரிஷ்யதி ந ஜீவேயம் க்ஷணமபி வினா தாமசி தே க்ஷணாம். ராமாயணத்துல சுந்தரகாண்டத்துல அதி அற்புதமான ஸ்லோகம் வால்மீகி காட்டுறது. சீதை அசோகவனத்துல ஒரு மாசம் ராமன் வருமளவும் காத்திருப்பேன்னு சொன்னாலாம். இது ஆஞ்சநேயர் போய் அந்த ராமபிரான் சொல்றார். சொன்ன உடனே ராமன் பரவாயில்லையே, சீதைக்கு அவ்வளவு கல்லு நெஞ்சா, அவளை பிரிஞ்சு என்னால் ஒரு க்ஷணம் இருக்க முடியல, நான் பரிதவிச்சுட்டு இருக்கேன். என்ன பிரிஞ்சு அவ ஒரு மாசம் இருக்கேன்னு சொல்றாளா? அவ ரொம்ப நெஞ்சு அழுத்தக்காரி தான்னு சொல்றாராம். இத இந்த பண்டை இலக்கியங்கள்லாம் இந்த மாதிரி ஒரு நாயகனும் நாயகியும் ஒருத்தர் ஒருத்தர் நினைச்சுக்கிறத பத்தி நிறைய சொல்லுவா. திருக்குறள்ல கூட ஒரு அற்புதமான இடம், ஒரு வெகு காலம் போர் நடக்கிறது, அந்த போருக்கு ஒரு படை வீரன் நல்ல போராடி அவன் போயிட்டு வெற்றி கொண்டு திரும்பியிருக்கான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆத்துக்கு வந்திருக்கான். அங்க வந்தா அந்த தலைவனும் தலைவியும் ஒருத்தர் ஒருத்தர் கூடுறா. அப்போ தலைவி தலைவனை பார்த்து கேட்டா, நீங்க என்ன நினைச்சுக்கிண்டு என்ன நினைச்சேடான்னு. அவன் சொன்னான், உன்ன நான் ஒரு க்ஷணம் கூட உன்னை பிரிஞ்ச நாளிலேருந்து இன்னி வரைக்கும் நினைக்கவே இல்லைன்னா. என்ன கல் நெஞ்சு, நான் இங்கே பாதி உங்களையே நினைச்சுண்டு மருகி மருகின்னு உக்காண்டிருக்கேன், உங்களுக்கு என் நினைவே வரலையாண்ணா. நான் நீ என்ன கேட்ட, என்ன நினைச்சியான்னு கேட்ட. நினைவுங்கிறது எப்ப வரும், மறந்து போனாதானே திரும்ப நினைச்சுக்கணும். உன்னை நான் மறக்கவே இல்லை, அதனால உன்னை நினைக்கிறதுக்கு எனக்கு பிரசக்தியே இல்லையா. அஷடே இது புரிஞ்சுக்காம என் மேல கோபப்படுறியன்னு கேட்டான். அந்த மாதிரி நினைக்கிறேன் தெய்வங்காள் நெடுங்கன் இளமானினி போய் அனைத்துலகம் உடைய அரவிந்தலோசனனை தினத்தினையும் விழுந்தவன் சேதிருக்கோளூர்க்கே மனைக்கு வான்பழியும் இணையாள் செல்ல வைத்தனேன்னு. அந்த ஆராம்பத்தில் திருவாய் மொழியில ஏழாவது தசகத்தில் நம்மாழ்வார் சாதிக்கிறார். குள்ள குளிர, அதாவது குள்ள குளிரன்னா ரொம்ப ஜில்லுன்னு இருக்கிற அந்த குளிர்ந்த தீர்த்தத்தில் சூரியன் கிரணம் பட்டு நீர் சூடாவதற்கு முன்னாலே அந்த பனி விழுந்து சில்லுன்னு இருக்கிற ஜலத்தில் குளிர முழுகினாலும் இவாளுடைய கிருஷ்ணனை பிரிந்ததான கிரக தாபமானது தனியாது. குடைந்து நீராடா, ஏ குடைந்து நீராடுதல்னா நன்னா அமிழ்ந்து தீத்தாமாடுறது. இந்த காக்கா குடின்றால அந்த மாதிரி இல்லை, அது விரக தாபம் போவதற்காக நல்ல ஜலத்தில் நன்னா முழுகி அமிழ்ந்து தீத்தாமாடுறது, இது அவகாஸ்தானம்னு சொல்லுவார். இதே மாதிரி அமிழ்ந்து தீத்தாமாடுறது இன்னொன்று அவபிருதஸ்தானம்னு. அது அந்த யதிகளெல்லாம் பரம போயிச்சா அதுக்கப்புறம் போய் அவபிரதஸ்தானம்னு பண்ணுறாளே. அது யாக யஜ்யம்லாம் முடிஞ்சா அந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் நதிக்கரையில் தீர்த்தாமாடுறாளே அதுக்கு அவபிரதஸ்தானம்னு சொல்லுவார். அவகான ஸ்தானம்ங்கிறது அந்த நாம நித்தியம் காவேரிலேயோ இதுலேயோ போய் கங்கையிலேயோ நன்னா அமிழ்ந்து நம்ம உடம்பு முழுக்க ஜலத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி தீர்த்தாமாடுறதுக்கே அது அவகான ஸ்தானம்னு பேரு. கிருஷ்ணனுடைய குணங்களை அவகாகித்து நீ அனுபவிக்காமல் எப்படி ராமனை பிரிந்த பரதனானவன் சரயு நதியிலே தினோ விடிய காத்தால குளிர குளிர தீர்த்தாமாடி ராம விரகதாபத்தை அவன் தளித்துக் கொள்வானோ, அதே போல நாங்களும் இந்த கிருஷ்ணனை பிரிந்த விரகதாபத்தை யமுனையிலே குள்ள குளிர குடைந்து நீராடி தீர்த்து கொள்கிறோம். அத்தியந்த கோஷம் விருத்தா சுகுமார சுகோசிதா கதம் நவராத்ரேஷு சரயூமவதாஹதேன். இப்படி அந்த பரதன் இருந்த நிலைய வால்மீகி கண் முன்னால் உணர்ந்து காட்டுறார். பள்ளி கிடத்தியோ, படுக்கையிலே கிடந்து இன்னும் தூங்கிட்டு இருக்கியோ, இல்ல படுக்கையில படுத்துட்டே உங்களுக்கு வார்த்தை சொல்றியோ, ஜலக்கிரீட பண்ணி அவன் மடியிலே சாஞ்சுண்டு அவன் ஒரு கால் படுத்த படுக்கைன்னு மோந்து மோந்து பார்த்துண்டு நீ கிடக்கிறியோ, வா அவனோட போய் ஜலக்கிரீட பண்ணலாம் வான்னு கூப்பிடுற. பார்த்த இடமெல்லாம் தானியம் அப்படியே கொட்டி கிடக்கு. அப்படி இருக்கும்போது அதை எடுக்காத எவனாவது போய் உஞ்சு விருத்தி பண்ணுவானா? அத போல கிருஷ்ணனை நேராக அனுபவிக்க நமக்கெல்லாம் ஹக்கு உரிமை இருக்க, அவன் நினைப்பினாலே அவன் இந்த இடத்துல உக்காண்டான், அந்த இடத்துல உக்காந்து அவன் இந்த இடத்துல படுத்துட்டான், அந்த இடத்துல படுத்துன்னு பார்த்து அனுபவிக்கிறியே உன்னோட முட்டாள்தனத்தை என்னன்னு சொல்றதுன்னு வெளியில இருக்கிறவா கேட்கிறான். சீதா பிராட்டி சித்திரகூடத்துல பல நல்ல தோட்டங்கள், அந்த தோட்டங்களுக்கு மத்தியிலே பாயறதான மந்தாகினி நதி, அந்த நதியிலே நன்னா விளையாடி ரொம்ப களைச்சி போய் அப்படியே ராமனுடைய மடியில படுத்து விட்டாளாம். அந்த மாதிரி நான் கிருஷ்ணன் மடியில படுத்துக்க வேண்டாமா அப்படின்னு. தன்யோபவனு நானா புஷ்ப சுகந்திஷு விக்ருத்யலக்னா தவாங்கே சமுபாவிசம்னு அந்த சுந்தரகாண்டத்துல இத ஒரு அடையாளமா சொல்லி அனுப்புறா சீதை ஆஞ்சநேயர்கிட்ட. அவர் ஆஞ்சநேயர் கேக்குற, நான் எதை சொன்னா உங்களை நான் நிச்சயமா சந்திச்சேன், உங்களோட நான் பேசினேங்கிறது இந்த ராமனுக்கு புரிய வைக்க முடியுமோ, அந்த மாதிரி உங்க ரெண்டு பேருக்கும் இடையிலே மற்றவர்களுக்கு தெரியாத ஏற்பட்டதான் நிகழ்ச்சிகளை எனக்கு சொல்லுங்கோ, அதை நான் போய் ராமன்கிட்ட சொன்னா அவன் நீங்கள் இங்க இருக்கிறதையும் நான் உங்களை பார்த்ததையும் நம்புவான்னு ஆஞ்சநேயர் சொன்னதுக்கு பதில் சொல்ற இந்த ஸ்லோகத்தினாலே. பாவாயினி, இயற்கையாகவே அந்த பெண் தன்மையை கொண்ட ஸ்ரீத்துவத்தை கொண்டவளான நீ, நன்னாளால் கிருஷ்ணனை நாம் என்னைக்கு கூட போகிறோமோ அந்த நாள் நன்னாள், மேல் வருகின்ற நாளெல்லாம் ராவணாதிகளைப் போலே நம்மை கிருஷ்ணனிடத்திலிருந்து பிரிக்கின்ற நாள். எது நல்ல நாள் கேட்டா, அந்த எம்பெருமானை நாம் என்றைக்கெல்லாம் உத்கோஷிக்கிறோமோ, அவன் புகழை பாடுகிறோமோ, அவன் திருநாமதேயங்களை உச்சரிக்கின்றோமோ, அவனை மனத்தினால் நினைக்கின்றோமோ, ஜபம் பண்றோமோ, அன்னைக்கெல்லாம் நல்ல நாள், அன்னைக்கெல்லாம் நாம நன்னா வயிறு முட்டை சாப்பிட்ட நாள். மீதியெல்லாம் அப்படி எம்பெருமானையை நாம் நினைக்காத நாளெல்லாம் பத்தினி நாளேன்னா. அந்த மாதிரி இங்கே ஆண்டாளுக்கும் அந்த ஆண்டாளம்மைன்னா அதாவது கூரத்தாழ்வனுடைய பத்தினி பேர் ஆண்டாள், அவருடைய பிள்ளை பராசர பட்டர், இவாளுக்கு இடையில ஒரு விருத்தாந்தம் அது அழகா ஐதீகமா சொல்றார். ஒரு ஏகாதசி, பெரிய ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசி, அந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ஃபுல்லா உபவாசம் இல்லையா, அந்த பட்டரும் உபவாசம் இருக்கார், அந்த அவருடைய திருத்தாயாரான ஆண்டாளம்மையும் உபவாசம் இருக்கா, பட்டர் ஆராதனம் பண்ற அந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு. பெரியவா வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணுவாளே தவிர தீர்த்தம் கூட சுவீகரிக்க மாட்டா, அது ரொம்ப பெரியவா நம்மள மாதிரி இருக்கிறவா இல்ல. ஆனா இப்போ நாம என்ன வச்சுட்டு இருக்கோம், ஏகாதசி அன்னைக்கு ஒரு தரம் தீர்த்தம் சுவீகரிச்சது, தினம் மூணு தரம் சுவீகரிச்சுக்கிறோமோ இல்லையா, அதுக்கு பதில் ஒரே ஒரு தரம் இப்ப பெரியவா அப்படி நியமம் பண்ணி வச்சிருக்கா. அது அந்த காலத்துல அது நிர்ஜலமா இருந்தவா, நம்ம பலபடியா பலவிதமா ஆகாரங்களை பண்ணி சாப்பிட்றோம் பலஹாரம்னு பேர்ல அந்த ஏகாதசி அன்னைக்கு, நம்ம ஒரு தரம் எடுத்துட்டா அதில் ஒன்றும் தப்பாயிட போறது இல்லை. அதனால அப்பா அவள்லாம் கொலைப்பட்டினி கிடந்தா ஒரு நிர்ஜலம்னு சொல்லுவா, அதாவது தீர்த்தம் கூட சாப்பிட மாட்டா ஏகாதசி அன்னைக்கு. அப்படி இருந்தார் பட்டர் அந்த காலத்துல. அவ பெருமாள் திருவாராதனை ஆச்சு, ஆண்டாளம்ம எப்போதும் பட்டர்கிட்ட புள்ள ஆராதனை பண்ணுவோம், அம்மா போய் தீர்த்தம் வாங்கி போடணும், அந்த மாதிரி கையை நீட்டு தீர்த்தத்தில் இருந்தார். என்ன நீங்க தெரியலையா, நீங்க ஏகாதசி குருமாடம் போன்ற என்ன பண்ணார், பட்டர் இந்தண்ட வந்த உடனே திருட்டுத்தனமா ஒரு உத்தரணி தீர்த்தம் தெரித்து அவர் சாப்பிட்டாலாம். ஏன் சாப்பிட்டாருன்னா, தினம் பெருமாள் தீர்த்தம் சுவீகரிச்சு சுவீகரிச்சு சுவீகரிச்சுண்டு அவளுக்கு அது இல்லைன்னா என்னமோ உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பண்றது, அதனால பெரிய ஏகாதசியோ சின்ன ஏகாதசியோ என்ன வேணா இருக்கட்டும், பெருமாள் தீர்த்தம் இல்லாத நான் இருக்க மாட்டேன்னு அந்த பெருமாள் தீர்த்தத்தை அந்த வைகுண்ட ஏகாதசி என்னைக்கும் அவ சுவீகரிச்சுண்டாளுங்கிறதான அந்த ஐதிகத்தை சொல்றா. கள்ளம் தவிர்ந்து கலந்து கிருஷ்ண குணங்கள் அவனுடைய சேட்சிதங்களை எல்லாம் தனியாக அனுப்பிப்பதான அந்த கபட எண்ணத்தை விட்டுடும், விட்டுட்டு எங்களோடு நீயும் வந்து சேர்ந்து வா, நாம் எல்லோரும் சென்று கிருஷ்ணனை அனுபவிக்கலாம் அப்படின்றதுனாலே கள்ளம் தவிர்ந்து கலந்துன்னு சொல்றார். ஏலோர் எம்பாவாய்ங்கிறது அது எல்லா பாசுரங்கள்லையுமே வரதானது. எங்களோடு நீயும் கிருஷ்ணனை அனுபவின்னா எங்களுக்கு உன்னை காட்டாதே மறைக்கையாகிற ஆத்ம அபகாரத்தை தவிர்த்து, நீ அதை தவிர்த்து விடு. அதாவது என்ன உங்களுக்கு காட்டக்கூடாதுன்னு நினைக்காத, எங்களோட நீயும் வந்து சேருன்னா மோக்ஷத்துவத்தை. அதாவது இப்போ நாமெல்லாம் சேஷபூதர்கள், நம்ம இடத்துல இருக்க அந்த அடிமைத்தன்மை இருக்கே அது சேஷத்துவம்னு சொல்றோம். அந்த சேஷத்துவத்தை அபகரித்தால் சேஷியை சமை கொள்ளலாம், ஆனா சேஷித்துவத்தை அபகரித்தால் பொருத்தோம் என்பார் இல்லைன்னு இந்த இடத்துல ஆச்சாரியார் வியாக்கியானம் பண்றார். அதாவது அந்த சேஷத்துவம் ஒருத்தன் திருந்து போட்டான் அப்படின்னு வச்சா கூட அதை பொறுத்துக்கலாம், ஆனா எம்பெருமான் சேஷி இல்லேன்னு எவனாவது சொல்றான் பாருங்க, இதர தெய்வம் சேஷி அவனுக்கு இவன் கீழ்பட்டவன் சமமானவன் இப்படி எல்லாம் சொல்றானே, அதை நாங்க ஒரு காலம் பொறுத்துக்க மாட்டோம்ன்றா. அப்படிப்பட்ட அனன்யா இருக்க சேஷ பூதர்கள் அவர்கள் அதை அங்க காமிக்கிறார். அதனாலே எங்களுடன் சேர்ந்து நீயும் கிருஷ்ணனை கூடு, வா கள்ளம் தவிர கிருஷ்ணனை கல அப்படின்னு சொன்ன உடனேயே உள்ளேந்து எழுந்து குடுகுடுன்னு ஓடி வந்து இவாளோட வந்து அந்த உள்ள இருக்கிற தோழியும் சேர்ந்து கொண்டாள் என்பதை இந்த பாசுரம் நமக்கு தெள்ள தெளிய காண்பிக்கிறது. அது சுவாபதேசம்னு ஒன்று சொல்லிருக்கோம் இல்லையா, அதுல நமக்கு சொரூப ஞானம் உண்டானால் அவன் தானே வருகிறான் என்று நிர்பரராக இருக்கும் ஒத்தரை. அதாவது அடியனுக்கு சொரூப ஞானம் இல்லை, அது என்னைக்கு வரதோ அப்போ பகவான் தானே கிட்ட வருவான் அப்படின்னு தனக்கு ஒரு பொறுப்பும் இல்லாத இருக்காளே அந்த நிர்பரரா இருப்பதான ஒருத்தரை இந்த பாசுரம் சூச்சிப்பிக்கிறது. நாமெல்லாம் அப்படி இருக்கிறவா தானே, கிருத கிருத்தியாள். அதாவது எதை செய்யணுமோ சாஸ்திரத்துல இதை செய்யு விதிச்சத எம்பெருமான் நமக்கு விதிச்சத நாம பண்ணிட்டோம். சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் ஷரணம் வ்ரஜ அஹம் த்வா சர்வ பாபேப்யஹ மோக்ஷயிஷ்யாமி மா சுசஹான்னு சொன்னானா. அப்போ நீ என்னை ஒருவனையே சரணாகப் பற்று, நான் உன்னை உன்னுடைய அனைத்து பாபங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன், கவலைப்படாதே அப்படின்னு பகவான் சொன்னானா. அப்போ மாம் ஏகம் சரணம் பிரஜன்னு சொன்னான். அதனால தகுந்த ஆச்சாரியால் மூலம் அடியனுடைய ஆத்மாவை சமர்ப்பிச்சுட்டேன். இப்போ அடியன் ஆத்மாவை அங்க சமர்ப்பிச்சதுனால எனக்கு அந்த ஆத்மாவை காக்கின்றதான பொறுப்பு சுமை இருக்கோ இல்லை. அதனாலதான் சுவாமி தேசிகனும் அந்த நியாச தசகத்துல இதுல கடைசியில இருக்கணும் அதுல சம்சாராவஸ்த, அது ஆக்சுவலா நியாச தசகத்துல வரா ஸ்லோகம், ஆனா நம்ம வழக்கத்துல பெரிய விஷயம் இருக்கிறது. அதனால நிர்பரோ நிர்பயோஸ்மின்னு எனக்கு ஜவாப்தாரி பொறுப்பும் ஒண்ணுமில்ல, பொறுப்பு என்கிட்ட இல்ல, மடியில கனம் இல்ல, அதனால வழியில எனக்கு பயமும் இல்லை, நிர்பரஹா நிர்பயஹா அஸ்மின்னு சொல்றாளே, அந்த மாதிரி தனக்கு சொரூப ஞானம் இருக்கிறதுனால அவன் எப்ப வரானோ வரட்டும் அப்படின்னு நினைச்சுண்டு நிர்பரராயிருக்கிற ஒத்தரை குறிக்கிறது இந்த பாசுரம். புள்ளின் வாய்கீண்டானை ஸ்வ ஆசிரிதர்களுக்கு சுவானுபவ விரோதியான காமாதி தோஷ நிவர்த்தகத்தை சொல்லுகிறது. அதாவது இந்த புல் பறவை இருக்க, பறவைக்கு ரெண்டு அழகு இருக்குமோ, கீழ் அழகு மேல தானே வாய், அதை தானே கீழ்ச்சான் கிருஷ்ணன். அதனால ஒரு அழகு காமம், இன்னொரு அழகு குரோதம். இந்த காமம் குரோதம் ரெண்டு அழகையும் பிடிச்சு கிழிச்சாச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் பொல்லாரக்கனை கிள்ளிக்கலைந்தானே, இது அகங்காரம் மமகாரம்ங்கிற ரெண்டு அரக்கன் நம்ம கிட்ட எப்போதும் வாசம் பண்ணிருக்கான். அதுதான் முதல் பாசுரத்திலேயே நம்ம ஆழ்வார் சொன்னார், துயரரு சுடரடி தொழுது எழு என் மனநேன்னு. ஏன் மனசுக்கு சொன்னார்னா, அந்த மனசுக்குள்ள இந்த ரெண்டு பேய், அகங்காரம் மமகாரம்ங்கிற ரெண்டு பேய் குடிகொண்டிருக்கு. மனநக மல மர மலர் மிசை எழுத்தரும். அப்போ நமக்கு ஒரு சித்த சுத்தி ஏற்படணும்னா என்ன பண்ணணும், மனசிலே இருக்கிறதான அந்த அகங்கார மமகாரமாகிய அழுக்கு தொலையணும். அந்த அகங்காரம் மமகாரமும் போனாதான் அந்த இடத்துல அந்த சித்த சுத்தியானது ஏற்படும். அந்த விஞ்ஞானம்னு சொல்றோமே, அந்த விஞ்ஞானம் வந்து உக்காரும். சரி, அதுக்கு இப்போ நமக்கு ஒரு ஆக்கு, அந்த ஆற்ற வாடகை விடணும். அதுக்கு என்ன பண்ணணும், முதல்ல அந்த வீட்டில் எவன் குடியிருக்கானோ அந்த குடியிருக்கிறவன் காலி பண்ணத்துக்கு அப்புறம் தானே வீடை வாடகை விட முடியும். அப்போ அது ஏற்கனவே அந்த ரெண்டு பேய், அகங்காரம் மமகாரம்ங்கிற ரெண்டு பேய் நம்ம மனசுக்குள்ள குடியிருக்கு. அப்போ அந்த சித்த சுத்திங்கிற விஞ்ஞானம் வந்து உக்காருமோ, அங்க வராது. அப்போ அந்த நமக்கு விஞ்ஞானம் இருக்கணும்னா என்ன பண்ணணும், அந்த அகங்காரம் மமகாரம்னு நம்ம வீட்டுல ஏற்கனவே வாசம் பண்ணிட்டு இருக்க, அதை தூக்கி வெளியில போடணும். அதுதான் இங்க சொல்றா, அகங்காரம் மமகாரம்ங்கிறதான அந்த அரக்கரை வேரோட கிள்ளி களைந்தானே. இப்போ இது பொல்லா அரக்கர்கள் தெரிஞ்சுடுத்தும், எது அந்த அகங்காரம் மமகாரம். அத கிள்ளின்னா இப்போ எதுவுமே, ஒரு செடி சின்னதாக முளைச்சி வரும்போது கையால் எடுத்துன்னு கிள்ளி விடலாம், அதே மரமாக போடுத்துன்னு வச்சுக்கோ, அதை வாழ் வச்சு அறுக்கணும், இல்லை கோடாரி வச்சு ரொம்ப பிரயாசப்பட்டு முயற்சி பண்ணி அதை வெட்டணும். அந்த மாதிரி இந்த அகங்காரம் மமகாரம் மனசில் குடியிருந்து வேரோடி போச்சுன்னு வச்சுக்கோங்க, பெரிய மரமாக போடுத்துன்னு வச்சுக்கோ, அப்புறம் அதை நம்ம மனசுலேருந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்காக எப்போ அந்த அகங்காரம் மமகாரம் நம்ம மனசுக்குள்ள முளைக்கிறதோ, அந்த முளைவிடும் செடி பருவத்திலேயே அதை கையால் கிள்ளி போடுற மாதிரி கிள்ளி போட்டுணும். அதனால தான் அது முளையிலே கிள்ளணுங்கிறதுக்காகத்தான் பொல்லாரக்கனை கிள்ளி களைந்தானைன்னு சாதிக்கிறார். கீர்த்தினை பாடி போய், அதாவது இந்த அச்சிராதிகத்தியிலே எப்படி பகவான் நாம சங்கீர்த்தத்தினை பாடிண்டு போவாரோ, அப்படி கல்வி பகவானுடைய கல்யாண குணங்களை பாடணும். கல்யாண குணங்கள்னா எங்களுக்கு என்னென்ன தெரியும், நாங்கள் எப்படி பாட முடியும், குணம்னாலே என்னன்னு தெரியாது நம்ம. அதுவும் எம்பெருமானுடைய கல்யாண குணம் எங்களுக்கு எப்படி தெரியும்னா, ஒன்றும் வேண்டாம், கஜி தெரியும். ஞானபலைஸ்வரி வீரசக்திய ஜகாசௌசீல்யவாத்சல்யமாதவார்த்த சாமிய காருண்ய காம்பீரின் அடிச்சுண்டே போறார் பாருங்க எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை. அதை நொடு கொண்டு சொல்றது சொன்னா, கீர்த்தினை பாடி போய், சங்கீர்த்தனம் பண்ணி பிள்ளைகள் எல்லாரும் பாகவதோத்தமர்கள் அனைவரும் பாவை களம்புக்கார். இங்கே அந்யாபதேசத்துல பாவை களம்னா கிருஷ்ணனை சங்கேதமாக இவர்கள் கூடுவதற்காக தேர்ந்தெடுத்துள்ள இடம், ரகசியமான இடம். அங்க அந்த இடைச்சேரில் இருக்கிற பெரியவாளுக்கு தெரியப்படாதுன்னு இவாளா தேர்ந்தெடுக்கிற இடம் பாவைக்களம். இங்கே பாவைக்களம்னா ஆச்சாரியன் எங்கே காலக்ஷேபம் சாதிக்கிறாரோ அந்த காலக்ஷேப கூடத்துக்கு பாவை கலந்துட்டு. அதனாலே காலக்ஷேப கூடத்திலே பிரவேசி பாவை களம்பு கார் அந்த காலக்ஷேப கூடத்தில நுழைஞ்சாச்சு, பிரவேசிச்சாச்சு. பிரவேசம் ஆன உடனே என்னாகும், வெள்ளி எழுந்து வியாழன் முறங்கிற்று. அது பரிசுத்தமான அத்தியாத்ம ஞானம் இருக்க அது ஒளிர்விட்டு அது அபிவிருத்தியாகி அந்த அஜானம்ங்கிறதான இருட்டு இருக்க அது நம்மளை விட்டு மறையும். அதனால பரிசுத்தமான ஞானம் தலையெடுக்கும், அபிவிருத்தியாகும், அஜானம் மடியும் ஒளிப்பிடும். அதனால புள்ளும் சிலம்பினான் இப்படி மற்றுமுள்ள பாகவர்களும் அங்கே துரித்தார்கள். போதறி கண்ணினாய், இப்போ ஆச்சாரியனுக்கு ரெண்டு கண்ணு இல்லையா எல்லாரும் போல, அதுல ஞானம்னு ஒரு கண்ணு, அனுஷ்டானம்னு ஒரு கண்ணு. அதான் ஞான வைராக்கிய சேவதின்னு ஆச்சாரியால சொல்றமே, அது அவளுக்கு ஞானமும் அவளுடைய அனுஷ்டானம் வைராக்கியம் இருக்க அது ரெண்டும் ரெண்டு கண்களை போலே இருக்கும். குள்ள குளிர குடைந்து நீராடாதே, காலக்ஷேப கூடத்துல பகவானுடைய அதி அற்புதமான கல்யாண குணங்களை ஆச்சாரியன் சொல்லும் போது அப்படியே தார தாரையா கண்ணுல ஜலம் பெருகி அதை அனுபவிக்கிறது இருக்கும். விட்டுட்டு பாவாயினி, இதுவரை எங்களுடன் இந்த காலக்ஷேபத்துக்கு வராத நீ நன்னாளால், அதுக்காக என்னைக்கு தசமி வருது, என்னைக்கு திதிய வருதுன்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்காதே, காலக்ஷேபம் ஆரம்பிக்கிறதுக்கு நல்லதை சொல்லிக்கிறதுக்கு எல்லா நாளும் நல்ல நாள் தான் அப்படின்னு. அப்போ நன்னாளால் நீ என்னைக்கு ஆச்சாரியன் திருவடிவாரத்துல காலக்ஷேபம் கேட்கறதுக்கு வரையோ அந்த நாளே நல்ல நாளாயிடும், நீ ஒன்னும் நல்ல நாள் பார்க்க வேண்டாம். அதனால எங்களுடன் எப்போ சேர்றையோ அந்த நாளே நன்னா, ஏன்னா பாகவதோத்தமாக சேர்ந்தா அந்த நாள் கெட்ட நாளா இருக்க முடியுமா? அதனால அதே நல்ல நாள். அதுவும் எங்க போறா, ஆச்சாரியனுடைய காலக்ஷேபத்துக்கு கேட்கறதுக்கு போறா. அதனால அந்த ஆச்சாரியாளுடைய காலக்ஷேபத்துக்கு கேட்டு போனா அது கெட்ட நாளா இருக்க முடியுமா? அதனால அதே நன்னாளால் கள்ளந்த விருந்து கலந்து, இது அத்தி அற்புதமா பூர்வ வியாக்கியானம் பண்ற அந்த பதத்துக்கு. வேத இதிகாச புராண ஆழ்வார் ஆச்சாரிய சீசூட்டிகளுக்கு இப்போ இந்த காலத்துல நெட்ல ஈபுக் நிறைய போடுறா, அதுக்கப்புறம் நிறைய புஸ்தகம் எல்லாம் போட்டிருக்கா, அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிண்டு நானே பூர்வாச்சாரியால் சீபாஷ்யத்துக்கு நானே அர்த்தம் பார்த்துக்கிறேன், ரகசித்திரேசாரத்துக்கு நானே அர்த்தம் பார்த்துக்கிறேன், உபனிஷத்துகளுக்கு நானே அர்த்தம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பண்ணப்படாது. அப்படி பண்ணினா அது கள்ளம், அதை தவிர வேணும். தவிர்ந்து இந்த ஸ்ரீகோஷங்கள் எல்லாம் ஏற்கனவே வாசிச்ச பாகவதோத்தமாள் இருக்காளோனோ அவள்கிட்ட அரியணை இதை வாசிச்சேன், இது ஆச்சாரியன் சாதிச்சாரே அந்த விஷயம் அத்தி அற்புதமா இருந்தது, அதை நேற்று கொடுக்க நினைச்சுட்டே இருந்தேன் மனசே ஆகல, அறையான்னா நீராவது நினைச்சு தூங்கி போட்டு எனக்கு ஆஹா இவ்வளவு அருமையான விஷயத்தை இத்தனை நாள் நாம கேட்கலையேன்னு இன்னைக்கு பாக்கியம் கிடைச்சே கிடைச்சேன்னு நெக்குறிய எனக்கு ராத்திரி கூட தூக்கமே இல்லை நான்னாரவர். இப்படி ஒத்தருக்கொத்தர் அந்த ஆச்சாரியனுடைய காலக்ஷேபம் சாதிக்கிற செயலி அந்த பாங்கு அந்த அதி அற்புதமான விஷயங்கள் எல்லாம் கேட்டு கேட்டு நெக்குருகி ஒத்தருக்கொத்தர் பாகவதத்துவம் பேசிக்கிறாளாம். அதனால கள்ளந்த விருந்து கலந்து தானே ஆத்துல தன்னந்தனியா உக்காண்டு வியாக்கியான புஸ்தகத்தை பார்த்து நம்மளே கோணாமானான்னு எதா அர்த்தம் பண்ணிக்காத, ஆச்சாரியன் திருவாக்கிலேருந்து பெறுகிறதான அமுத வெள்ளத்தை நாம செவிமடுத்து அதனுடையத மற்ற பாகவதோத்தமாளோடையும் கலந்து பேசி பழகி அப்படி அந்த விஷயத்தை சுவீகரிச்சுக்கணும். அதனால கள்ளந்த விருந்து கலந்து, அப்போ பகவானுடைய குணங்களை கேட்பதாலே இவாளுக்கு என்ன ஏற்படுறது, ஒரு மனசுல புலகாங்கிதம் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுறது. இந்த பாகவதோத்தமாளை கூடுவதனாலே அந்த பகவத் அனுபவத்தை காட்டிலும் பாகவத அனுபவமானது ரொம்ப சிரேஷ்டம்னு சொல்றார். இப்படி பகவத அனுபவமும் கிடைக்கும். ஏன்னா பாகவதால் பகவத அனுபவத்தானே சொல்ல போறா, பகவான பத்தி தானே சொல்ல போறா பாகவதால். அதனால பாகவதோட சேர்ந்தா இப்ப கோயிலுக்கு நாம தனியா போய் சேவிச்சோன்னு வச்சுங்கோ, பகவத அனுபவம் மட்டும்தான் கிடைக்கும். பாகவதாலோட சேர்ந்தம்னா பகவத அனுபவமும் கிடைக்கும், பாகவதாளுடைய அனுபவமும் கிடைக்கும். அதனாலே பகவத் பாகவத அனுபவம் கிடைக்கணும். அதுவும் ஒரு ஆச்சாரியன் காலக்ஷேபம் சாதிக்கிற இடத்துல அப்படிப்பட்ட பாகவதோத்தமாள் நாமும் சேர்ந்தா பகவத் பாகவத ஆச்சாரிய அனுகிரகமும் கிடைக்கும். அந்த மூணு விஷயமும் நமக்கு லாபமாகும். போதரி கண்ணினாயின்னு சொல்றதுனாலே இந்த வாக்கிய குரு பரம்பரையில இருக்கிறதான ஸ்ரீ புண்டரீகாட்சாய நமஹான்னு அந்த பரமாச்சாரியரான உய்யக்கொண்டாரை இங்கே சூச்சிப்பிக்கிறாள். நமஸ்யாமரவிந்தாட்சம் நாதபாவேஸ்மயஸ்திகம் சுத்த சத்வமயம் சௌரேஹே அவதாரமிவாபரம். சுவாமி தேசிகன் அந்த உய்யக்கொண்டார் ஒரு தனியன் பண்ணார். போதரி கண்ணினாய்னு இங்கே ஆண்டாள் சொல்றதுனாலே திருப்பாணாழ்வாரை சூச்சிப்பிக்கிறாள்ங்கிறது பெரியவாளுடைய ஒரு நிர்வாகம். அதுல அமலநாதிபிரான் அத்தி அற்புதமான பாசுரம். அமலநாதிபிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர் போன். அதுல நிமலன் நிம்மலன் எல்லாம் சொல்லிட்டு அந்த திருக்கமல பாதம் வந்து என் கண்ணில் உள்ளன ஒக்கின்னதே இல்லை. அங்கே அந்த கண்ணில் உள்ளன ஒக்கின்னது கண் காணும் பயன் எது? அந்த எம்பெருமானை சேவிக்கிறது, பாகவதோத்தமாலை சேவிக்கிறது தானே, அதுதானே கண் படைத்த பயன். அது எப்படிப்பட்ட அமலன் ஆதிபிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன், அது எங்கேருந்து சொல்றாருன்னு பார்க்கணும். முனிவாகவோனுடைய தலைமையில ஏறி உக்காண்டு அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன்கள், அடியவர்களுக்கு என்னை கைங்கரியம் பண்ணும்படியாக தூண்டிய எம்பெருமான். இப்படியா பண்ற எம்பெருமான் எப்படி அவரை தோல்ல தூக்கிட்டு வான்னு, அதனால அவர் தலைமையில ஏறி உக்காண்டு அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன்னா, இது கைங்கரியமாவது யாதுன்னு சுவாமி தேசியன் ரகசுதிரேசாரத்துல சுவாமி உகந்த ஏவல் தொழிலே கைங்கரியமா. நாம யார சுவாமியா வச்சுட்டு இருக்கோமோ அவர் என்ன சொல்றாரோ இதை செய்யின்னு ஏவராரு பாருங்கோ, அந்த அவர் ஏவுதலை நாம் செய்தால்தான் அது கைங்கரியம். அதுதான் அந்த கைங்கரியம்ங்கிறதுக்கு அர்த்தம். அதனால இங்கே எம்பெருமான் அந்த முனிவாகவோனரை அது பேரே அப்படியே ஆயிடுச்சவருக்கு, அவரை திருப்பாணாழ்வார நீ தோல் மேல ஏல பண்ணிடுவான்னு ஆக்ய. அதனால அவர் இவர்கிட்ட சொல்றார் எம்பெருமான் ஆக்யா என் தோல் மேல என்ன ஐயோ அபசாரம் முடியாதுன்னு ஓடுறார். அவர் இல்லை அவரை நிர்பந்திச்சு துண்டு கட்டா கட்டி தூக்கிண்டு அவருடைய தோல் மேல வச்சுண்டு வர்றார். இப்போ இவருக்கு திருப்பாணாழ்வாருக்கு சுவாமி அது யார்? அந்த முனிவாகன போனார். அவர் என்ன சொன்னார்? என் தோல் மேல ஏறி உட்காந்துப்போ அதான் அடியனுக்கு நம்பெருமாளிட்ட ஆக்யன்னர். அதனால அந்த முனிவாக போவனர் சொன்னதை இவர் கேட்டார், அதனாலே அது கைங்கரியம், அதனாலே அது ஆட்படுத்துதல், அதான் அடியாருக்கு என்னை ஆட்படுத்த விமலன். அப்புறம் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் அமுதினை கண்டகங்கள் மற்றொன்றினை காணாதேன்னர். அந்த ரங்கநாதனை சேவிச்சதுக்கு அப்புறம் அந்த எம்பெருமானை சேவிச்சதுக்கு அப்புறம் அந்த கண்ணு வேற எதையாவது பார்க்குமா அப்படின்னு கேட்கிறாரே, அப்படிப்பட்ட அந்த நிஷ்கர்ஷம் நமக்கெல்லாம் போகணும். பொல்லாரக்கனை கிள்ளி கலைந்தானை கீர்த்தினை பாடிப்போய். அந்த அமரநாதிபிரான் இல்லையே, சதுரமாமதுள் சோழிலங்கைக்கு இறைவன் தலை பத்து உதிர ஓட்டி ஓர் வெங்கனை உய்த்தவன் ஓத வண்ணம் மதுரமாவண்டு பாடமாமயிலாட அரங்கத்தம்மான் திருவயிற்று உதரபந்தம் என் கண் என் உள்ளத்துள் நின்னுலாகின்றதேன்னு. அந்த அவருடைய உள்ளத்திலே உலவுவது எது? என்ன சதுரமாமதில் சூ இலங்கைக்கு இறைவன் தலைபத்து உதிர ஓட்டி. அப்போ பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானே ஆண்டாள். அது அப்படியே இங்கே இலங்கைக்கு இறைவன் தலைபத்து உதிர ஓட்டி. அப்போ கிருஷ்ணனுடைய வடிவழகுக்கு தோத்து போய் ஐயோன்ற அந்த ஐயோங்கிற அனுபவம் இருக்கே, அது எவ்வளவு சொன்னாலும் மாறாது. ஆலமாமரத்தின் இளமேலொரு பாலகனாய் ஞாலமேடும் உண்டானரங்கத்தரவினையான் கோலமாமணியாரமும் முத்து தாமமும் முடிவில்லதோரெழில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டதென்னெஞ்சினையே நரே. அதே மாதிரி இந்த நம் சுவாமி தூப்புல் வள்ளல் சுவாமி தேசிகம் பிரபஞ்சத்தில் அதாவது முனிவாக போகும்னு இந்த திருப்பாணாழ்வாரை பற்றியதான ஒரு ரகசியம் அதில் காண்பனவும் உரைப்பனவும் மத்தொன்னின்னி கண்ணனையே கண்டுரைத்த கடிய காதல் பாண்பெருமாடருள் செய்த பாடல் பத்தும் பழமறையின் பொருளென்னு பரவுகின்றோம் வேண்டெரிய விரிதிரை நீர் வையத்துள்ளே வேதாந்த ஆரியன் என்றியம்பரின்னோம் நான் பெரியோமல்லோம் நன்னும் தீதும் நமக்குரைப்பாருளரென்னு நாடுவோமே. சுவாமி தேசிகன் எத்தகைய மனோபாவத்திற்கார் வசந்த லோக ஆச்சாரியர். அவர் எனக்கு தெரியாத பெரியவா சொல்லி கொடுப்பா, அந்த பெரியவாள்கிட்ட கேட்டு நான் தெரிஞ்சுப்பேன்னு எவ்வளவு அடக்கத்தோட பேசுறார் பாருங்கோ. நான் பெரியோ மல்லோ நன்றும் தீதும் நமக்கு உரைப்பார் உளரென்று நாடுவோமேன்னு. நமக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது, பெரியவாள்கிட்ட அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவளை சேவிச்சு கேட்டுப்போமேன்னு சொன்னான்னா அது எவ்வளவு வசந்த குணம். அதே இதில் பழமறையின் பொருளின்னு பரவுகின்றோம்னர். அதான் இந்த அனாதியானது வேதம், அது அபௌருஷேயம்ன்றார். அந்த அபௌருஷேயமான வேதத்தினுடைய அர்த்தம் என்னங்கிறத இந்த திருப்பாணாழ்வாரினுடைய அமலநாதி பிரானிலேதான் நாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் அடியேன், ஏன்னா இங்கே அவகாசம் இல்லாததுனால. அந்த அமலநாதி பிரானில் பார்த்தேன்னா அந்த முதல் பாட்டில் அ உ ம அமலநாதி பிரான் உவந்த உள்ளத்தனாய் இல்லையா, அது அ உ மன்னு இந்த அ உ ம சேர்ந்தா பிரணவமா இல்லையா. அந்த பிரணவத்தை ஒரு சதுரமாமல் அதை ஒரு சதுர பீடத்தில் வச்சாலாம். சதுர பீடத்தில் வச்ச உடனே அது பாதியாயிப்பான் பா தூக்கா பா தூ கைன்னு. அது அந்த அமல்நாதி வீரான் பத்து பாசத்தை வச்சுட்டு பார்த்தேன்னா தெரியும். இப்படி ரசமாக நம்ம ஆச்சாரியெல்லாம் அதுக்கு ஒரு உட்கருத்தெல்லாம் சொல்லுவா காலக்ஷேபாதிகளில். அப்படி இந்த அதனால தான் நம்பானநாதர்னா அபிமானம் தோற்ற தேசிகன் நம்பானநாதன். தேசிகனை தவிர யாரும் திருப்பாணாடுவார நம்பானநாதன் சொல்லல. ஏன்னா அவ்வளவு மனசை ஆக்கர்ஷித்தார் சுவாமி தேசிகனுடையத இந்த திருப்பாணாடுவார்னு சொன்னா அதுல கொஞ்சம் கூட மிகை இல்லை அப்படின்னு சொல்லலாம். சதமகமணி நீலாதாருகள் ஆரகஸ்தா ஸ்தனபரண மீதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்து அழகவிநீதாவி தத்மிராதிருஷ்டநாதா விலசது ஹிருதிகோதா விஷ்ணு சித்தாத்மஜானா ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாயை நித்யமங்களம்.